श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणम् प्रपद्ये. இதுவரையில் நாம் 56 ஸ்லோகங்கள் 11வது சர்க்கத்தில் பார்த்துருக்கோம். அதே 11வது ஸ்லோகத்தில் 57 ஆரம்பித்து ஒரு இன்னும் 4 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவைகளை பார்த்துவிட்டு 12வது சர்க்கத்திற்கு செல்லப் போகிறோம். பெருமாள் சாதிச்சார், எல்லோரும் குருகாபூரில் ஒன்று சேரப்போகிறோம், 108 திவ்ய தேசத்து பெருமாளும் அங்கு எழ வேண்டியது என்றும், வெகு அழகாக பேசக்கூடிய அனுகிரகையே, அங்கு பொய்கை ஆழ்வார் முதலான எல்லா பக்த பரிஷத் பக்தர்களும் ஆழ்வார்களும், ஆழ்வார்களை முன்னிட்டு பக்தர்களும், கோதையுடன் கூட விஷ்ணு சித்தரும் அங்கு வரப்போகிறார். அங்கு என்ன நடக்கிறது என்று மேலே பார்ப்போம் என்று நாம் பார்த்தோம். பெருமாள் மேலும் தொடர்கிறார். மத்தசாம் தவ சகி இதசாமபி பிரேக்ஷ்ய தத்ர பரமார்த்த வேதினீம் ஆவயோ சபதி சம்யுயுக்ஷயாம் மந்த்ரயே கிமபி பக்தமண்டலி என்பதாக, என்னுடைய தசையையும் என்னுடைய விரக வேதனையையும், நான் கோதையுடன் ஏற்பட்ட காதலால் வாடும் விதத்தையும், கோதையினுடைய சாரீரிக்கமான மானசிகமான பரிஸ்தித்திகளையும் நன்கு கவனித்து, பிரேக்ஷிய பரமார்த்த வேதினியான உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஃபைண்டிங் கமிட்டி என்று உண்மையை உணரக்கூடிய கமிட்டியானது பரமார்த்த வேதினி பரிஷத் என்று சாதிக்கிறார், பக்தமண்டலி என்று சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பரமார்த்த வேதினி பக்தமண்டலி கிமபி மந்திரயேத், ஏதாவது அவர்கள் ஆலோசனை கூறுவார்கள். எதற்கு என்றால், ஆவயோ சபதி சம்யுயுக்ஷயா, எங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அவர்கள் ஏதோ ஒரு யோசனையை அவசியம் கூறுவார்கள். பக்தமண்டலியானது, அங்கு சேரக்கூடிய பக்தமண்டலியானது, பக்த பரிஷத்தானது, அந்த ஆழ்வார்களுடன் சேர்ந்த பக்த பரிஷத்தானது ஒரு முடிவுக்கு வரும் என்று பெருமாள் சாதிக்கிறார். அப்போ பகவத் சங்கல்பமானது இருக்கு, மேல காரியங்கள் நடக்கணும் என்று நமக்கும் புரியுது. பட்டநாத சடகோப பத்மபூ முக்கிய தத்குரு சமூக சாசனாத் பிரஸ்துதேதி குருகம் ஸ்வயம் வரே தத்கர கிரகமஹோ பவிஷ்யதி. இப்படியாக பட்டநாதர் என்ற ஆழ்வார், பட்டநாதர் என்ன, சடகோபர் என்ற நம்மாழ்வார் என்ன, சரோயோகி என்று சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார் முதலான பிரதான பக்தர்கள், அப்படியே கோதை சம்பந்தப்பட்டவர்கள் ஆன விஷ்ணு சித்தர் முதலானவர்கள், அவர்களுடைய ஆக்ஞையினால் குருகாபுரியில் சுயம்பரமானது நடைபெறும். அதற்கு பிறகு கோதையுடன் என்னுடைய கைமேலன் கைவைத்து என்ற பாணிகிரகண விதியானது நடைபெறும், அதாவது திருமணமானது நடைபெறும் என்று பெருமாள் சாதிக்கிறார். இப்படி எல்லோருடைய பொதுவிலும் எல்லோருடைய நடுவிலும் இந்த கல்யாணமானது நடந்தேறும். இத்யுதீரிய இவ்வாறு ஆக பெருமாள் கூறிவிட்டு, இத்யுதீரிய பகவான் அனுகிரகாம் தன்முதே மிருகமதாபிமோதினீம் ஹல்லகஸ்ரஜமனுத்தமாமதாது அங்குலீயமபி நாம முத்ரிதம். அழகாக அவர் என்ன பண்ணார் பெருமாள், ரங்கராஜனாச்சே ஸ்ரீ ரங்கக்ஷேத்திரத்துக்கே, அது மட்டும் இல்லாமல் 108 திவ்ய தேசத்துக்கும் உள்ள சிற்றரசர்கள் போன்று வீற்றிருக்கின்ற விஷ்ணுவனுடைய மற்ற விஷ்ணுவர்க்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாயகனாயிற்றே. அப்படிப்பட்ட பகவான் இத்யுதீரிய பகவான் அனுகிரகம் தன்முதே அந்த கோதையினுடைய சந்தோஷத்தின் பொருட்டு மிருகமதாபிமோதினீம் கஸ்தூரி வாசனையுடன் கூடியதான ஹல்லகஸ்ரஜம் சிகப்பு புஷ்பத்தாலான ஒரு மாலை. சிகப்பு புஷ்பம்னால் சிகப்பு தாமரை என்று, செந்தாமரை சிகப்பு தாமரை, அந்த செந்தாமரையினால் ஆகிய ஒரு உத்தமமான மாலையை. அது எப்படி இருந்ததுன்னா, அது கஸ்தூரி சுகந்தத்தோட, கஸ்தூரி கலிதோர்த்வ புன்ற திலகம் கர்ணாந்தலோலேக்ஷணம் என்று வர்ணிக்கப்பட்டவராயிற்று ரங்கநாயகர் ரங்கநாதர். அவர் கஸ்தூரியை எப்பொழுதும் திலகமாக அணிபவர். அதனால் அந்த கஸ்தூரியினுடைய வாசனையானது அந்த மாலையிலும் கூடியிருக்கக்கூடும். ஆகையினால் மிருகமதாபிமோதினீம் ஹல்லகஸ்ரஜம் என்று, ஹல்லகஸ்ரஜம் என்கிற நித்தியாந்தமான சப்தத்திற்கு விசேஷணமாக மிருகமதாபிமோதினீம் என்ற சப்தமானது அழகாக பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அனுத்தமாம், இவ்வாறாக இன்னொரு வஸ்து எங்கேயும் லோகத்திலேயே கிடைக்காது. அப்படிப்பட்ட அனுத்தமாம் மிருகமதாபிமோதினீம் ஹல்லகஸ்ரஜம் அதாத் கொடுத்தார். மேலும் அங்குலீயமபி மோதிரத்தையும் கொடுத்தார். அந்த மோதிரத்தில் ரங்கநாத என்று நாமமானது முத்ரிதமாக இருந்தது. அப்படி அவர் தன்னுடைய மோதிரத்தையும் அடையாளமாக கொடுத்து அதுவரையில் அவள் ஸ்வஸ்தமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வார்த்தைகளையும் அழகாக கூறி மாலையையும் அணிவித்து, தான் எப்படி துளசி மாலையை கோதையினுடைய ஸ்பர்ஷம் பெற்ற கோதை மாலையை அணிகிறாரோ அதுபோன்று தன்னுடைய ஸ்பர்ஷம் பெற்ற மிருகமதாபிமோதினியாக இருக்கக்கூடிய, மிருகம் என்றால் மான், கஸ்தூரி மான் என்ற அர்த்தம், அதனுடைய மதம் என்றால் கஸ்தூரி, கஸ்தூரி அபிமோதினியும் கஸ்தூரியினால் மிகவும் வாசனையூட்டப்பட்டதான ஹல்லகஸ்ரஜம் அனுத்தமாம் ஹல்லகஸ்ரஜம் அதாத் ஸ்ரீலிங்கமானதுனால மோதினியும் வந்திருக்கு, அனுத்தமாம் வந்திருக்கு பாருங்க, அதெல்லாம் அழகு. அங்குலீயம் அப்பி நாமமுத்ரிதம் அங்குலீயம் அப்பி, அங்க நாமமுத்ரிதம் அங்குலீயம் நபும்சகலிங்கமானப்படினால நாமமுத்ரிதம் வந்திருக்கு, ஹல்லகஸ்ரஜம் அனுத்தமாம் வந்திருக்கு. இதெல்லாம் கவனிச்சு நீங்க இன்னும் சம்ஸ்கிருத ஞானத்தையும் அபிவிருத்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ரங்காதிபஸ்ய வசனம் பரிகிருஹ்ய சாகம் முத்ராங்குலீயம் முத்ராங்குலீய நவ ஹல்லக மாலிகாபியாம் கத்வாம்புதாலிரிவ காம் சுசிகால தப்தாம் ஆலிம் சமாஸ்வசிதும் அரபத ஸ்மரார்த்தாம். மறுபடியும் வாசிக்கிறேன். ரங்காதிபஸ்ய வசனம் பரிகிருஹ்ய சாகம் முத்ராங்குலீய நவ ஹல்லக மாலிகாபியாம் கத்வாம்புதாலிரிவமகாம் சுசிகால தப்தாம் ஆலிம் சமாஸ்வசிதும் அரபத ஸ்மரார்த்தாம். அப்படியாக அனுகிரகையானவள் ரங்கநாதனுடைய வச்சனத்தையும் அப்படியே முத்ராங்குலியம் தன்னுடைய நாமமுத்ரிதமான பெருமாளுடைய நாமத்தை நாமம் பொறிக்கப்பட்ட, அதாவது ரங்கநாதன் என்று எழுதப்பெற்றதான அந்த மோதிரத்தையும் அப்படியே அந்த சிகப்பு தாமரை மாலையையும் ஹல்லக மாலிகாம் என்பதையும், ஹல்லக மாலிகை மாலிகை என்றால் சிகப்பு தாமரை செந்தாமரை மாலையையும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து சென்று, அதாவது மேகங்களுடைய வரிசைகளானது எப்படியானால் வெயில் காலத்தில் ஏற்பட்ட தாபமானது போக பூமியை குளிர்விப்பதற்காக செல்லுமோ, மேகத்தினுடைய மாலைகள் மேகத்தினுடைய வரிசைகள் எவ்வாறு சென்று பூமியினுடைய தாபத்தை போக்கடிக்குமோ, அப்படியாக தானும் அனுகிரகை கோதை என்கிற சுச்சிகால தப்தா என்று சொல்லக்கூடிய வெயில் காலத்தில் மிகவும் வாடி வருந்தியுள்ள அவள் போல் உள்ள அந்த கோதையை சமாஸ்வசித்தும் ஆசுவாசப்படுத்துவதற்காக ஸ்மரார்த்தாம், எப்படிப்பட்டவள் அவள், மன்மதனால் பானங்களால் பீடிக்கப்பட்டவளான அவளை என்றால் பகவானிடத்தில் ஏற்பட்ட காதலின் ஆதிக்கத்தினால் இழைத்து இருக்கின்ற தன்னுடைய ஸ்மரார்த்தையான ஸ்மர மன்மதனால் பீடித்தமான தன்னுடைய கோதையை, தன்னுடைய தோழியான கோதையை பார்ப்பதற்காக பார்த்து அவளை ஆஸ்வாசம் செய்வதற்காக சமாதானப்படுத்துவதற்காக சென்றாள் என்று அழகாக கன்க்ளூஷனுக்கு வரார். ரங்காதிபஸ்ய வசனம் பரிகிருஹ்ய சாகம் முத்ராங்குலீய நவஹல்ல கபாலிகாபியாம் கத்வாம்புதாலிமிவகாம் சுசிகால தப்தாம் ஆலிம் சமாஸ்வசிதும் அரபத ஸ்மரார்த்தாம். ஆலிம் அப்படின்னா தன்னுடைய தோழியை அர்த்தம், தோழியான கோதையை அர்த்தம். அம்புத ஆலிகின்ற ஆலி சப்தமானது வரிசை என்கிற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆலி என்றால் வரிசை என்ற அர்த்தமும் உண்டு, தோழி என்கிற அர்த்தமும் உண்டு என்று புரிந்து கொள்வதற்கும் அனுகூலமாக இருக்கிறது. இந்த ஆலி சப்தத்தை ரெண்டு தடவை ரெண்டு அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணியிருக்கிறது. அத்த சபதி கிரகித்வா அனுகிரகாயா சகாஷாத்து சஹசகலமுதந்தம் லக்ஷ்மணாரங்கநேதுஹு சமயமபி ததீயம் வீக்ஷமாணாஸ்தகோதா திவசபதிபிரடஸ்ய ப்ரோத்கமம் பத்மினீவ. அத பிறகு சபதி உடனேயே அனுகிரகாய சகாஷாத்து கிரகித்வா அனுகிரகையிடமிருந்து எல்லா தன்னுடைய விற்த்தாந்தத்தையும் பகவானுடைய விற்த்தாந்தத்தையும் கேட்டு சமயமபி ததீயம் வீக்ஷமானா ஆஸ்த, எது சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு கோதையானவள் மௌனமாக பெருமாளையே தியானித்துக் கொண்டு இருந்தாள். எப்படி என்றால் திவச பரிபிரடஸ்ய புரோத்கமம் பத்மினீவ, ராத்திரி கூம்பி போன தாமரையானது சூரியன் வரவேண்டும் என்று எவ்வாறு தபஸ் பண்ணி கொண்டு காத்திருக்குமோ அதுபோன்று என்று சாதிக்கிறார். அப்படி கோதையானவள் அனுகிரகையிடமிருந்து விற்த்தாந்தத்தையும் தெரிந்து கொண்டு ரங்கநாதனுடைய வார்த்தைகளையும் கிரகித்து கொண்டு மாலையையும் அணிந்து கொண்டு அந்த முத்திரையையும் நாம முத்ராங்கிதமான அந்த மோதிரத்தையும் தான் அணிந்து கொண்டு அவள் சமயத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் குறைய குறைய சந்தோஷத்தை அடைந்து எப்படியானா ஒரு 1 hour போச்சு, 2 hours போச்சு, 3 hours போச்சுன்னுட்டு கமலமானது தாமரையானது சூரியனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ அதுபோல் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் என்று அழகான உதாரணத்துடன் விளக்குகிறார். ஸ்லோகம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மாலினின்ற சந்தஸில் முடிக்கிறார். அத்த சபதி கிரகித்வா அனுகிரகாயா சகாஷாத் சஹசகலமுதந்தம் லக்ஷ்மணாரங்கநேதுஹும் சமயமபி ததீயம் வீக்ஷமாணாஸ்தகோதாம் திவச பரிபிரடஸ்ய புரோத்கமம் பத்மினீவ. இவ்வாறாக 11th சர்க்கத்தை முடித்துவிட்டு நாம் 12th சர்க்கத்திற்கு செல்லுகிறோம். ஸ்ரீ விஷ்ணு சித்த விபுதோ துஹிது சமீக்ஷ்ய பஞ்சாயுதாபியுதய பல்லவி தம்பயஷ்ச பாவஞ்ச கந்தலிதராகபரம் முகுந்தே தஸ்மை புனர் பகவதே தனயாமதித்சது. ஸ்ரீ விஷ்ணு சித்த விபுதோ துஹிது சமீக்ஷ்ய பஞ்சாயுதாபியுதய பல்லவி தம்பயஷ்ச பாவஞ்ச கந்தலிதராகபரம் முகுந்தே தஸ்மை புனர் பகவதே தனயாமதித்சது. அந்த ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற பண்டிதரானவர் தன்னுடைய பெண்ணினுடைய சரியான வயதை ஆலோசித்து, எப்படிப்பட்ட வயதென்றால் மன்மதனுடைய அபியுதயத்தினால், மன்மதனுடைய வரவினால், மன்மதனுடைய கிளர்ச்சியினால் பல்லவித்தம் மிகவும் அற்புதமாக வளர்ந்திருக்கிற அந்த வயதையும், அவள் மனதில் இருக்கக்கூடிய பகவத் விஷயமான பாவத்தையும், கிழங்கு ஒரு நன்கு வேறூன்றி இருக்கிற கந்தலிதராகபரம் என்று அழகான சப்தத்தை பிரயோகம் பண்ணுகிறார். எப்படியானால் ஒரு அற்புதமான கிழங்கு வேறூன்றுமோ அதுபோன்று மனதில் பகவானிடத்தில் வேறூன்றி இருக்கிற பக்தியையும் பார்த்து, ஆசையையும் அனுராகத்தையும் பிரேமையையும் காதலையும் பார்த்து, தஸ்மை புனர் பகவதே தனயாம் அதித்தது, அந்த பகவானுக்கே அவளை கொடுத்து விட வேண்டும், திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்று ஆரம்பிக்கிறார் இந்த சர்க்கத்தை. ஆசைப்பட்டவர் என்ன செய்தார்? சஜ்ஜாயசா ஷட்ஜிதானுமதஸ்ததக்ரீம் கோதாகர கிரஹ மகோத்சவம் அதிதம் சுஹு பாண்டியேஸ்வரேண சஹ வல்லபதேவ நாம்நாம் சிஷ்யேன ச ஸ்வசுதயா குருகாம் பிரதஸ்தே. இப்படியாக பகவானுடைய அனுகிரகம் அனுகிரகை மூலமாக கிடைத்ததை எண்ணி சந்தோஷித்தவராக அவர் பெரியவரான நம்மாழ்வார் முதலானவர்களுடன் அவர்களுடைய அனுமதியை பெற்று கோதையினுடைய அந்த கரகிரக மகோத்சவம் என்கிற திருமண மகோத்சவத்தை கைபிடித்தல் என்கிற மகோத்சவம் அப்பெல்லாம் அப்படிதான் சொல்லுவார். கோதா கரகிரகணம் பாணி கிரகண முகூர்த்தா என்று தானே சொல்லுகிறார். அதுதான் பாணி என்றால் கரம் இல்லவா, அதனால் கரகிரக மகோத்சவா பாணி கிரக மகோத்சவத்தை ஆதித்தம் சுகு விஸ்தாரமாக செய்ய விழைபவராக பாண்டியேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய வல்லபதேவன் என்பவனுடன், அதாவது தன்னுடைய சிஷ்யனான வல்லபதேவனுடன், ஸ்வசுதயா தன்னுடைய பெண்ணுடனும் கூட குருகாம் பிரதஸ்தே குருகாபுரி என்கிற அந்த ஆழ்வாருடைய திவ்யக்ஷேத்திரத்திற்கு எழுந்தருளினார். தத்ராக்ரஜஸ்யவகுலாபரணஸ்ய சோங்க்ரௌ சாகம் நிருபேண சுதயா சமுதாவ்யனம் சீத் அன்வக்ரஹீத்ததனுதாம் நயனாஞ்சலேன சோபி பிரபூத கருணாவருணாலயேன. அங்கு அக்ரஜரான எல்லாருக்கும் பெரியவரான வகுலாபரணர் என்று வகுளமாலையை எப்பொழுதும் சூடிக்கொள்ளுபவரான நம்மாழ்வாருடைய அங்கிரௌ சரணாரவிந்தத்தில் தன்னுடைய சிஷ்யனான வல்லபதேவனுடனும் பெண்ணான கோதையுடனும் மிகவும் சந்தோஷத்துடன் காலில் விழுந்து வணங்கினார். திருவடியில் விழுந்து வணங்கினார் வினம் சீத். அப்படியே பிரபூத கருணா அவருணாலயேன நயனாஞ்சலேன அவருடைய எப்பொழுதும் கிருபையே வருஷிக்கக்கூடிய அற்புதமான அவருடைய கண்களால் அன்பகிரஹி ததனு தாம் நயனாஞ்சலேன அவர் தாம் அன்பகிரஹீத் அவரும் என்ன பண்ணார், சடகோபரும் நம்மாழ்வாரும் கோதையை தன்னுடைய குளிர்ந்த கண்ணால் நோக்கி கிருபையுடன் பார்வையிட்டு அனுகிரகம் செய்தார் என்று பிரபூத கருணா வருணாலயேன நயனாஞ்சலேன தாம் சஹாபி அவரும் அந்த நம்மாழ்வாரும் அனுகிரகித்தார். என்ன நடக்கணும்மா கல்யாணம், நீ நினைச்ச மாதிரியாக ஒரு திருமணம் நடக்கப் போகிறது, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டா என்று சொன்னாயே, என்னுடைய ஸ்ரீசூக்திகளினுடைய ரசமெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கிறதேமா என்று வகுலாபரணரான சடகோபரும் மிகவும் ஆனந்திக்க, உன்னை போல் ஒரு பெண் பெற வேண்டும்மா, உன் விஷ்ணு சித்தர் பெற்ற பேரு என்று அதை கொண்டாடி ஸ்லாகித்து உனக்கு நன்னா திருமணம் நடக்கணும் என்று கண்குளிர கட்டாட்சித்து அனுகிரகித்தார் என்று இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. தத்ர பிரபூத வகுலாபரண பிரணீத கர்ணாமிருத திரவிட சூக்தி நிபந்தலிப்சூன் அர்ச்சாகிருத்தின் உபகதான் நபனித்ர சிஞ்சா சாகாந்தராள நிலையான் சஹரீன பிரசியத்து. அங்க குருகாபுரியிலே அந்த அழகான சிஞ்சா விருட்சம் என்று புளிய மரத்தில், எப்படிப்பட்ட சிஞ்சா விருட்சம்னால் அனித்ர என்று தூங்காத புளிய மரம், தூங்கா புளிய மரம் என்று சொல்லக்கூடிய அந்த புளிய மரத்தினுடைய கலைகளில் எல்லா அர்ச்சாவதார விக்கிரகங்களும் சேவை சாதிக்க அங்கு வகுலாபரணரால் இயற்றப்பட்ட காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய திரவிட சூக்திகளை தாம் பெற வேண்டும் என்ற நோக்குடன் அங்கு 108 திவ்ய தேசத்து பெருமாளும் எழுந்தருளியிருக்க அவர்களையெல்லாம் பார்த்தார் விஷ்ணு சித்தர். அங்கு கட்டாட்சிக்கிறார். என்ன ஆச்சரியம் இது, 108 திவ்ய தேசத்து பெருமாளும் புளிய மரத்து கொம்புல அழகா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். சடகோபர் அங்க பாட்டெல்லாம் பாட போறார், அவர் எல்லாருக்கும் பாட்டு பாட போறார், பாடல்களை பாடப்போகிறார். அந்த 108 திவ்ய தேசத்து பெருமாளும் எழுந்திருக்கா அதெல்லாம் கிரகிக்கிறதுக்காக என்று அழகாக உத்பிரேட்சை செய்கிறார். என்ன, இதெல்லாம் 108 திவ்ய தேசத்து பெருமாள் எப்படி ஏழினார் அந்த இடத்துக்கு அப்படின்றதுக்கு ஒரு சௌகரியமாக ஒரு அற்புதமான கோதையினுடைய கல்யாண மகோத்சவ வியாஜத்தில் அவள்லாம் வந்ததாக ஒரு உத்ரேக்ஷை ஒரு காரணம் கல்பனம் பண்ணுறது. தத்ர பிரபூதவ குலாபரண பிரணீத, அவரால் செய்யப்பட்ட கர்ணாமிர்தமான காதுக்கு இனிமையாக விளங்கக்கூடிய தேன் போன்று விளங்கக்கூடியதான திரவிட சூக்திகளை, திரவிட சூக்தி நிபந்தங்களை, பிரபந்தங்களை லிப்சூன் அடைய வேண்டும் என்று எனக்கு ஒரு பாசுரம், எனக்கு ஒரு பாசுரம் என்று அர்ச்சாக்கிருத்தியின் அர்ச்சையை, அர்ச்சையினுடைய ஆக்கிருத்தியில் உள்ள எல்லோரும் வந்திருக்கிற எங்கடா இருக்கான்னா, அனித்ரசிஞ்சா சாகாந்தரால நிலையான் தூங்கா பிளையமரத்தினுடைய சாகையின் நடுவில் வீடு பண்ணிக்கொண்டு அங்கேயே ஹரியின் விளங்குகின்ற பெருமாள்களை அபஷ்யத்து பார்த்தார் இந்த விஷ்ணு சித்தர். அர்ச்சாகிருத்தின் அபிவிவந்திஷயா முகுந்தான் தத்ராகதான் மகிதரங்க துரீண முக்கியான் ஆயாம் தமைக்ஷதச விஷ்ணுபதே சுராணாம் பிருந்தம் விரிஞ்ச புருஹூத புரஸ்தராணாம். அங்கு எழுதியிருக்கிறேன், ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாதன் முதலான எல்லோரையும் பார்த்தது மட்டுமன்றி ஆகாசத்தில் தேவர்களும் கூட்டம் கூட்டமாக எழுதியிருக்கிற, அதே மாதிரி பிரம்மா இந்திரன் முதலானவர்களும் அங்கு வர எல்லோரையும், இத்தனை தேவதைகளையும் இத்தனை இந்திரன் முதலானவர்களையும் ரங்கநாதர் முதலிய அர்ச்சாகிருதிகளையும் நம் ஆழ்வார் விஷ்ணு சித்தர் பார்த்தார். காசார பூதமகதாஹ்வய பக்திசார பக்தாங்கிரி ரேணு குலசேகர யோகி வாஹான் ஆசாத்ய தத்ர கவினா மதுரேண யுக்தான் அன்யோன்ய வந்தன மகோத்சவம் அன்பபூத் சகாம். அங்கு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பக்திசாரர் பக்தாங்கிரி ரேணு என்று சொல்லக்கூடிய தொண்டரடி போழி பொடியாழ்வார், குலசேகரர், முனிவாகனர், மதுரகவி என்கிற எல்லோரும் எழுந்தருளியிருக்கிற ஒருவரையொருவர் சேவித்து கொண்டு, இதுதானே வழக்கம், பெரியவர்கள் ஒருத்தர் பார்த்தா சேவிச்சுப்பா இல்லையா. அந்யோன்ய வந்தன மகோத்சவம் என்று அதை வேற எந்த ஊர்லேயும் நடக்காது, நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நடக்கும். நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள் தான் ஒருத்தரை ஒருத்தர் சேவித்துக் கொள்வார்கள். அந்யோன்ய வந்தன மகோத்சவம் அன்பபூத் சஹா, சஹா அன்பபூத், அந்த விஷ்ணு சித்திரானவர் இந்த அந்யோன்ய வந்தன மகோத்சவமானது அங்கு நடக்க யார் யாரெல்லாம் யார் யாரை சேவிக்கிறான்னா, அந்த பொய்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சேவித்துக் கொள்ள இதை பார்த்தார். பக்தாசர பிரபிருத்தையோபி பராங்குஷஸ்ய பாதாரவிந்த யுகலே பிரணிபத்ய பக்தியாம் அஸ்ரௌஷுடஸ்ய சதுராம் சதுர பிரபந்தான் அஸ்ராவயன் புனர்மும்ச நிஜ பிரபந்தான். அந்த பொய்கை ஆழ்வார் இடமிருந்து ஆரம்பித்து எல்லோரும், எல்லா ஆழ்வார்களும் நம்மாழ்வாருடைய சரணாரவிந்தத்தில் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு பக்தியுடன் அவருடைய அற்புதமான ஸ்லோகங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்ற ஆசையுடனும், தன்னுடைய பிரபந்தங்களையும் அவர்கள் அதே மாதிரி நம்மாழ்வாருக்கு சேவித்தும் காண்பித்தார்கள். இவரதையும் கேட்டார்கள், அவர்கள் தன் ஸ்லோகங்களையும் தன் தன் பாசுரங்களையும் வாசித்தார்கள். இவ்வாறாக ஒருவரையொருவர் சேவித்துக் கொண்டது மட்டுமன்றி ஒருவரையொருவர் ஒருவருக்கொருவர் தன்னுடைய ஸ்லோகங்களை தெரிவித்துக் கொண்டார்கள், பாசுரங்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இப்படியாக ஒரு ஆனந்த அனுபவம் செய்தார்கள். சாகம் சர பிரமுக பக்தகணை ஷடாரிஹி கோதாகிருதம் கிருதியுகம் சரசம் நிஷம்ய வீக்ஷானந்த விஷயே விஷமேஷு சகம் வயோஸ்யாஹம் தினாம் தசாம் சஹதயம் முரவை விசக்தம். அப்பொழுது நம்மாழ்வார் தன்னுடைய பொய்யாழ்வார் முதல எல்லா பக்தர்களுடனும் சேர்ந்து கோதையால் செய்யப்பட்டுள்ள இரண்டு கிரந்தங்கள், ஒன்று நாச்சியார் திருமொழி, இன்னொன்று திருப்பாவை கிருத்தி யுகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிருத்திகளையும் நன்கு சரசம் நிஷம்ய, அழகா அழகா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தலையாட்டி தலையாட்டி கேட்டுட்டு நம்மாழ்வார் வீக்ஷியானந்த அவளை பார்த்து மிகவும் சந்தோஷித்தார். அதாவது விஷமேஷு சகம் வயோஸ்யாகா, யுவாவஸ்தை இல்லையா, அந்த யுவாவஸ்தையில் சுபாவமே என்னென்ன, விஷமேஷு என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய மித்திரனாக இருக்கக்கூடிய விஷமேஷு சகம் வயஹா அஸ்யாஹா, விஷமேஷுகு என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய சகியாக விளங்கக்கூடிய வயது யுவாவஸ்தை என்கிறது. அதனால் ஏற்பட்ட தீனமான தசை, ஐயோ பாவம்பா இளைச்சி போயிருக்கா பத்தியா, வாடி போயிருக்கா பத்தியா மனசுல பெருமாள் நினைச்சுண்டு என்கிற அவளுடைய மனதையும், அது எப்படிப்பட்ட மனது என்றால் முறவைதி சக்தம், முறவைதியான பகவான் விஷ்ணுவிடத்தில் சக்தம் ஆசக்தமான அதில் நோக்குடையதாக விளங்கக்கூடிய அவளுடைய மனதையும் பார்த்து ஆனந்தித்தார். என்ன சின்ன வயசு, என்ன அழகான ஆசை, என்ன அழகான பாசுரங்கள் என்று மூன்று விஷயத்தை அவர் நம்மாழ்வார் ஆனந்தித்தார் என்று சாதிக்கிறார். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சாகம் சர பிரமுக பக்தகணை ஷடாரிஹி கோதாகுதம் கிருத்யுகம் சரசம் நிஷம்ய வீக்ஷ்யானந்த விஷமேஷு சகம் வயோஸ்யாஹாம் தீனாம் தசாம் ச ஹ்ருதயம் முரவைதி சக்தம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.